நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே. ஆயிரம் கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில். மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. நீர் வழியே மீன்களை போல் என் உறவை நான் இழந்தேன். நீ இருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளானே, வலி தீர்க்கும் வரியாய் வாஞ்சை தரவா.